ஐயா வணக்கங்கய்யா. இப்போது இந்த கரகரியாக போடும்போதுங்கய்யா, இடையில் கொஞ்சம் வேப்ப மரம்லாம் நிறைய உள்ளே இருக்குங்க. அது 16 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க. சரியாக வளர்ச்சி அடையிலைங்க, இன்னும் 3 அடி 4 அடி தான் இருக்குங்க. அதெல்லாம் புடிஞ்சிடலாங்களா இல்லை அப்படியே விட்டுறலங்களா? இடையில நிறையா இருக்குங்க மரம், சின்ன சின்ன மரங்களாக இருக்குது. இப்போ ஒரு ஒரு 2 3 ஏக்கர் அந்த மாதிரி இருக்குங்கய்யா. அதை என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா.